ராஜா கைய வச்சா அது ராங்க போனதில்ல, நான் ராஜா பண்ணி வச்சா வண்டி பேஜார் பண்ணதில்ல. பெருசு என்றாலும் சிறுசு என்றாலும் சொகுசு என் வேலதா, தரம் பொங்கிந்த ராஜா கைய வச்சா அது ராங்க போனதில்ல, ராஜா கைய வச்சா. வண்டி எங்கிட்டே காரா மாறுண்டா, ஓட்ட வண்டி கைப்பட்டா ஜோரா ஓடுண்டா, என்ன பத்தி யாருன்னு ஊற கேளுப்பா, இல்லையா நான் உன் வீட்டு கார கேளப்பா. சரக்கு இருக்கு உருக்கு இருக்கு சலக்கு இருக்கு, அது எனக்கு எதுக்கு வாழ்ந்திடத்தான் போறந்தாச்சு, வாசல்கள் தான் தோறந்தாச்சு, பாடுங்களா இசைப்பா ஆடுங்களா நடை போட்டு, பெருசு என்றாலும் சிறுசு என்றாலும் சொகுசு என் வேலைதான். ராஜா கைய வச்சா, ராஜா கைய வச்சா ராங்கா போனதில்லை, ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்லை, ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்ல, ராஜா கைய வச்சா. கண்டவங்க எடுத்தா கெட்டு போயிடும், அக்கு அக்கா அழகு விட்டு போயிடும், தெரிஞ்சவன் தான் போட்டிடணும் திறமையெல்லாம் அவன் காட்டிடணும். ஓரிடத்தில் உருவாகி வேறிடத்தில் விலை போகும், கார்களை போல் பெண்ணினமும் கொண்டவனை போய் சேரும், வேகம் கொண்டாட காரும் பெண் போல தேகம் சூடாகுமே. தரப்பம் இந்த ராஜா கைய வச்சா, ராஜா கைய வச்சா ராங்கா போனதில்லை, ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்லை.